காதில் தேன் மழையாய் பாடு காற்றே கடலே, கடல் காற்றின் முத்தங்களில் கரல் குளிர்த்தாரோ, மதுரமாய் பாடும் மணி சங்குகளாய், காதில் தேன் மழையாய் பாடு காற்றே கடலே. மணமிது நாம் இன்னும் பறையாதே ஓர்த்திடும் அனுராக கானம் போலே, ஒழுகுன தாழம்பூ மணமிது நாம் இன்னும் பறையாதே ஓர்த்திடும் அனுராக கானம் போலே, ஒரு குன்னு கூடொன்னிதா ஒரு குன்னு கூடொன்னிதா, மலர்கொம்பிலேதோ குயில் கடல் பெற்றொரி முத்து ஞானிடுக்கும், காதில் தேன் மழையாய் பாடு காற்றே கடலே, கடல் காற்றின் முத்தங்களில் கரல் குளிர்த்தாரோ, மதுரமாய் பாடும் மணி சங்குகளாய், காதில் தேன் மழையாய் பாடு காற்றே கடலே. தழுகുന്ന നേരം പൊന്നിതളുകൾ കൂമ്പുന്ന മലരിന്റെ നാണം പോ അരികത്തു നിൽക്കുന്നു നീ, ഒരു നാടൻ പാട്ടായിതാ ഒരു നാടൻ പ്രേമത്തിൻ്റെ നിലയ്ക്കാത്ത പാട്ടായിതാ, കടൽ തിരയാടുന്നി തീ മണലിൽ, കാതിൽ തേൻ മഴയായി பாடு காற்றே கடலே, கடல் காற்றின் முத்தங்களில் கரல் குளிர்த்தாரோ, மதுரமாய் பாடும் மணி சங்குகளாய், காதில் தேன் மழையாய் பாடு காற்றே கடலே, காதில் தேன் மழையாய் பாடு காற்றே கடலே.